Yeah. மதுபான் சுதாம்புதி பூர்ணச்சந்திரம் ஸ்ரீ ஸ்ரீனிவாச குருவர்ய கிருபார்த்த சக்கரம் ஸ்ரீநவ்யரங்கயதி வர்ய கிருதாத்மரக்ஷம் வந்தே சதா வரத லக்ஷ்மண தேசிகேந்திரம். வேதாந்த லக்ஷ்மண முனீந்திர கிருபார்த்த போதம் தத்பாத யுக்ம சரசீருஹ பிருங்கராஜம் த்ரையந்த யுக்ம கிருத பூரி பரிஸ்ரமம் தம் ஸ்ரீரங்க லக்ஷ்மண முனிம் சரணம் ப்ரபத்யே. ஸ்ரீமத் வேதாந்த ராமானுஜ முனி கருணாலப்த வேதாந்த யுக்மம் ஸ்ரீமஸ்ரீவாசயோகீஸ்வர குருபதயோரர்ப்பித ஸ்வாத்மபாரம் ஸ்ரீமஸ்ரீரங்கநாதாஹ்வயமுனிகிருபயாப்ராப்தமோக்ஷாஸ்ரமம் தம் ஸ்ரீமத்வேதாந்தராமானுஜமுனிமபரம் சம்ஸ்ரயே தேசிகேந்திரம். ராமானுஜதயாபாத்ரம் ஞானவைராக்யபூஷணம் ஸ்ரீமத்வேங்கடநாதார்யம் வந்தே வேதாந்த தேசிகம். ப்ரணாமம் லக்ஷ்மணமுனி ப்ரதிக்ஷிணாது மாமகம் ப்ரஸாதயதி யத் ஸூக்திஹ ஸ்வாதீனபதிகாம் ஸ்ருதிம். ஸ்ரீவிஷ்ணுசித்தகுலநந்தனகல்பவல்லீ ஸ்ரீரங்கராஜஹரிச்சந்தனயோகத்ருஷ்யாம் சாக்ஷாக்ஷமாம் கருணயா கமலாமிவான்யாம் கோதாமனன்யசரணம் ப்ரபத்யே. நீலாதுங்கஸ்தனகிரிதடீசுப்தமுத்போத்ய கிருஷ்ணம் பாராத்யம் ஸ்வம் ஸ்ருதிசதசிரசித்தமத்யாபயந்தி சோசிஷ்டாயாம் ஸ்ருஜனிகளிதம் யாபலாக்ருத்ய புங்க்தே கோதாதஸ்யை நம இதமிதம் பூயயேவாஸ்து பூயஹ. அன்னவயல் உதுவை ஆண்டாளரங்கற்கு பன்னதிருப்பாவை வல்வதியம் இன்னிசையால் பாடிக் கொடுத்தாள் நற்பாமாலை பூமாலை சூடிக் கொடுத்தாளை சொல்லு சூடிக் கொடுத்த சுடர் கொடியே தொல்பாவை பாடியருள வல்லவல்வளையாய் நாடினி வேங்கடவர்க்கு என்னை விதி என்னையும் மாற்றம் நாம் கடவா வண்ணமே நன்கு. அஸ்மத் குருப்யோ நமஹ. கிருஷ்ணன் எம்பெருமான் அந்த எம்பெருமானை எப்பொழுதும் அனுபவிக்கும் ஒரு ஆய்ப்பாடியிலுள்ள இளம் பெண்ணை துயிரெழுப்புவதாக அமைகிறது இந்த பாசுரம். நோற்றுச்சுவர்க்கம்புகுகின்னாம் மனாய். நோற்று என்பதாவது நோன்பு என்ற வியாஜத்தினாலே எம்பெருமானை அடைய முயல்வது. கிருஷ்ணானுபவம் சாட்சாத் பண்ணணுங்கிறதுக்காக இந்த நோன்பு என்கிறதான ஒரு வியாஜத்தை ஐப்பாடி பெண்கள் தங்கள் கையில் எடுத்துக் கொண்டார்கள். சுவர்க்கம், சரி, இந்த நோன்பினாலே என்ன பயன்னு கேட்டா அது சொர்க்கம் புகலாம், சொர்க்கம் அடையலாம்னா இவாளுக்கு சொர்க்கம் இவாளுக்கு சுகம் எதுன்னா கிருஷ்ணானுபவம் தான். சாட்சாத் கிருஷ்ணனையே சொர்க்கம்னு சொல்றா. புகுகின்ன விடாதே அனுபவிக்கின்றவனான அப்படின்னு அர்த்தம். இது அவள் எப்போதும் கிருஷ்ணனையே அனுபவிக்கணும்னு ஆசைப்படுறா. சீதை கூட அப்படிதான், அந்த ராமனை விடாத எப்போதும் அனுபவிக்கணும்னு ஆசைப்படுவாளாம். கைகேயி சொற்கேட்டு தசரதன் மாதிரி ரெண்டு வரம் அவளுக்கு கொடுத்துட்டேன் அப்படின்னு அவளே வந்து சொல்றான். ஆழிசூர் உலகமெல்லாம் பரதனேயாட நீ போய்த்தாடலும் கிடையதாகி பூரிவன் காணனன் இப்புண்ணிய நதிகளாடி ஏழிரண்டு ஆண்டில் வாவென்று இயம்பினன் அரசனன்னாள்னா. முதல் வரத்தினாலே தன்னுடைய புத்திரனான பரதனுக்கு முகுட்டாபிஷேகம், இரண்டாவது வரத்தினால ராமனை 14 வருஷம் காட்டுக்கு போக சொல்லி இப்போ ராமனும் கிளம்பியாச்சு. அங்கே சீதையிட்ட போய் உத்தரவு வாங்கிக்கலாம். உத்தரவுன்னு சொல்றது கூட சரிதானே, பிராட்டிட்ட உத்தரவுன்னு சொல்றா தப்பு இல்லை, அப்படி சொல்லிட்டு கிளம்பலாம்னு வச்சுக்கோங்களேன். அப்படி சொன்னா அவ சொல்றா, அடம் பிடிக்கிறா நானும் உன்னோட தான் வருவேன், இல்ல அது ஒரு காட்டு மிருகங்கள்லாம் இருக்கும், இந்த மாதிரி பஞ்சனை படுக்கையெல்லாம் இருக்காது, கல்லோ முள்ளோ மேடோ வெள்ளமோ இருக்கும், அப்புறம் நடந்துதான் எல்லா இடத்துக்கும் போகணும், அப்போ உனக்கு அதெல்லாம் ரொம்ப கஷ்டமா இருக்கும், நீ வேண்டாம், ஏன்னா நீ பிறந்ததுலேருந்து ஜனக மகாராஜா அரண்மனையில் சுகத்தையே அனுபவிச்சுவோ, அதனால உனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும், நீ வரவாண்டான் என்னோட என்றா. அப்ப சொல்றா, அது சொர்க்கமா இருந்தான்னு நரகமா இருந்தான்னு பக்தாவுனுடைய அருகாமையிலே அதை அனுபவிச்சா அது சொர்க்கமும் இது சரி நரகமும் சொர்க்கமாயிடும். அது மட்டும் இல்லை, எங்க அப்பாவான ஜனக மகாராஜா என்னை கன்னியாதானம் பண்ணி கொடுக்கும்போது என்ன சொல்லி கொடுத்தார், இயம் சீதா மம சுதா சகதர்ம சரீதவன்னு சொன்னாரோனும் உன்னுடன் சமமாக தர்மங்களை அனுஷ்டிப்பாள்னு. போ நீ இங்கே உல்லாசமா இருந்த வரைக்கும் நானும் சுகத்தை அனுபவிச்சுட்டு நீ காட்டுக்கு கஷ்டப்பட போகும்போது நான் உன்னை கஷ்டப்பட விட்டுட்டு இங்கே சுகத்தை அனுபவிப்பேன்னு நினைக்கிறியா, எனக்கு நரகமா இருந்தா என்ன சொர்க்கமா இருந்தா என்ன, உன்னுடைய பிரீத்தியும் அருகாமையும் தான் எனக்கு ரொம்ப முக்கியம், அதனால என்ன வேண்டான்னு சொல்லாதே அப்படின்றார். எஸ்துவயா சகச சொர்க்கோ நரகோ எஸ்துவயா வினா இதி ஜானன் பராம் பிரீதிம் கச்ச ராமமயாசகன். இப்படி சொன்ன பிற்பாடு அங்கே அம்மனாய் வெளியில் நிற்கிற பெண்கள் அம்மனாய்னு கூப்பிடுறாளாம். அதனால் அம்மனாய்னா ரொம்ப மதிப்பு தோற்றுவதான ஒரு வாசகமாச்சே, அம்மான்னா அர்த்தம் அதுக்கு. ஏன் இப்படி கூப்பிடுறான்னா இவளை ஒத்த தோழிதானேன்னா இங்கே ரக்ஷிய ரக்ஷக பாவம் தட்டு மாறி இருக்கான். மாற்றமும் தாராரோ, இவ்வளவு கூப்பாடு போடுறோம் காது தொட்டுறோம் உள்ளேருந்து ஒரே ஒரு வார்த்தை நீ பேச மாட்டியா அப்படின்னு கேட்கறா. இதுல அதுக்குள்ள இன்னூத்தி கேட்கறா, வெளியில நிற்கிறவ வாச கதவை தான் சாத்தின்னு இருக்க, உன் வாய் வாயமா பூட்டு போட்டு இருக்க, வாச கதவு தானே சாத்திருக்கு, உன் வாய் சாத்திலேயே வாயை திறந்து பேசன்றா. அதுக்குள்ள இன்னுத்தி சொல்றா, அவ எங்கடி பேச போறா, இப்போ அங்க கிருஷ்ண அனுபவத்துல இருக்காவோ, உடம்ப கிருஷ்ணன்ட்ட கொடுத்துட்டா, அதனால சரி நீ உடம்ப கிருஷ்ணனுக்கே கொடு வாண்டாங்கல, ஆனா பேச்சையாவது எங்களுக்கு கொடுக்கூடாதா, எங்களோட ரெண்டு வார்த்தை பேசப்படாதா, நாங்க அதுக்கு கூட அருகதை இல்லாத போயிட்டோமான்னு வெளியில இருக்கிறவ கேட்கறா. மாற்றமும், மாற்றம்ங்கிற பதத்துக்கு இந்த உள்ள இருக்கிற தோழி இருக்காளே அவளுடைய நாவன்மைக்கு சாதுரியமான பேச்சுக்கு கிருஷ்ணனே தோத்து போடுவானா, அப்படிப்பட்ட நாவன்மை உடையவள், அதனால இவ பேச்சுக்கு கிருஷ்ணனே தோத்து போடுவான், அவ்வளவு அழகா பேசுவான். இத ஸ்ரீமத் ராமாயணத்துல லக்ஷ்மணன் சொல்றார். லக்ஷ்மணா பாத்தியா, அதான் முத முதல்ல ஆஞ்சநேயர் அந்த சிவங்க விரோதத்துல ராமலட்சுமணால் வரும்போது பார்க்கிறார். அந்த சுக்ரீவனோட சக்கியம் பண்ணிட்டு அப்புறம்தான் அந்த கதை. அப்போ இவர் பேசுறார், பேசுறது கவனிச்சா லட்சுமணா, இது எவ்வளவு இலக்கண சுத்தமா பேசுறான், எவ்வளவு மதுரமான வாக்கியங்கள், அது எவ்வளவு சாதுரியமா அந்த வார்த்தைகள் ஒண்ணு மேல ஒண்ணு வந்து விழருது. அது மட்டுமில்லை, அதுல ஒரு சொற்குற்றமோ பொருட்குற்றமோ இல்ல ஒரு இலக்கணப்பிழையோ எங்க தோணினாலும் கிடைக்கல. இவ்வளவு தெளிவாகவும் அழகாகவும் திறம்படவும் பேசறானே, அதை கவனிச்சியான்னு கேட்டார். அதே ராமனே ஹனுமான் சொல்றார், மதுரா மதுராலாபா கிமாக மம பாமினி மத்திஹீனாவராரோஹ ஹனுமன் கதயஸ்வமேன். இப்படி அந்த ஆஞ்சநேயருடைய வாக் அவ்வளவு பிரசித்தி, அவ்வளவு மதுரமா வார்த்தை சொல்வார், கேட்கிறவாள்லாம் அப்படியே ஆக்கர்ஷிப்பாராம். அப்படிப்பட்ட மாற்றமும் இப்ப இந்த பேச்சுக்கு தானே எல்லாரும் தோத்து போனா, அதனால மாற்றமும் தாராரோ, அந்த இவருடைய பேச்சுக்கு கிருஷ்ணனும் தோத்து போடுவான். சரி, நீங்கள்லாம் என் மேல வீணா ஏன் பழி சுமத்துறீள், கிருஷ்ணன் தான் இங்க இல்லையேன்னு நான் எத்தனை தரம் சொல்லிட்டு இருக்கேன். நாற்றத்துடாய் முடி வாசனையை கொடுப்பதான துளசி மாலையிலே, துளசி மாலையை தன் திருமுடியிலே சூடி கொண்டுள்ளவன் கிருஷ்ணன். அதனால நாற்றத்துடாய் முடி, எவ்வாறு எங்களுக்கு துளசி வாசனை வருது, உள்ள கிருஷ்ண இல்லேன்னு நீ பொய் சொன்னா நாங்க நம்பிடுவோமான்னா. எதை வச்சு சொல்றங்கோன்னு அவ கேட்டா, எவ்வாறு துளசி வாசனை அடிக்கிறது பாரு அப்படின்னா, ஐயோ கோயில் சாந்தை உன்னால் ஒழிக்க போமோ, இப்போது வேண்டா, அவன் ஒரு கால் அணைத்து விட்டால் அவை அஞ்சாறு குடிக்கு பரிமளமே நிற்குமேனகரா. அதாவது கிருஷ்ணன் ஒரு தரம் இவாட அந்த கோபிகளை கட்டி அணைச்சு விட்டான்னா, அந்த கந்தமானது அஞ்சு நாள் அவன் மூக்க விட்டே நகராது. அப்படி அவ்வளவு இதை அனுபவிச்சுட்டு இருப்பாளாம். கிருஷ்ணன் உள்ளேதான் இருக்கான், பொய் சொல்லாத, நீயும் எழுந்துவா, அவனையும் அழிச்சுடுவான்ற. நீங்க தான் காலங்காத்தால வந்து அந்த சென்ட்ரி மாதிரி நிக்கிறல ரெண்டு பக்கமும், அந்த கிருஷ்ணன் உங்களுக்கு தெரியாது எப்படி வருவான்னா, கிருஷ்ணனுக்கு என்ன வாசல் வழியா தான் வரணும்னு ஏதாவது நியதி இருக்கான்னு, அவன் எப்படி வேணா வருவான், எந்த ரூபத்துல வேணா வருவான், ஆனா கிருஷ்ணனோட நீ கட்டாயம் இருக்காய் அப்படின்னா, இல்ல அவனுக்கு எங்களை மாதிரி வாசல் திறந்துட்டு தான் உள்ள வரணுமா, அவன் எப்படி இவன் நினைச்ச மாத்திரத்துல அவன் சத்திய சங்கல்பம் இல்லையா, நினைச்ச காரியத்தை நினைச்ச மாத்திரத்துல பண்றதுக்கு சக்தியுடையவன் இல்லையா, அது மட்டுமில்ல அவன் புகுவதற்கு வழி ஒன்று தேடணுமா என்ன, அவன் புகவாரையே அந்த கிருஷ்ணனை பிடிக்காதவாளையே விடமாட்டான், ஆனா நீயோ ரொம்ப இஷ்டமானவள் கிருஷ்ணனுக்கு, அப்படி உகந்த உன்னை எப்படி விடுவான், நிச்சயமா விடமாட்டான் அப்படின்னு. பதிம் விஸ்வஸ்யாத்மேஸ்வர சாஸ்வத குண் சிவமச்சுதம் அப்படிங்கிற இது இந்த இடத்துல வேதத்தினுடைய இதை வச்சுக்கணும். நம்மால் வெறுமையே பச்சையாக உடைய நம்மாலே, அகிஞ்சனர்களான நம்மாலே. இந்த இரண்டாவது பாசுரத்தில பிரதா அனுஷ்டானங்களை எல்லாம் சொன்னா பாருங்கோ, அதை போற்றும்படியாக இங்கே பறைய கேட்கிறார். நம்மால் போற்ற பறை தரும், இங்க பல்லாண்டு பாடப்பெற்றோமேயானால் நமக்கு பிராப்தியமான கைங்கரியத்தை கொடுப்பவனை பற்றி பல்லாண்டு. புண்ணியனால், புண்ணியனால்ங்கிற அதுக்கு தர்மவே வடிவுடையவனான எம்பெருமான் அர்த்தம். கள்வன் ஏலா பொய்கள் உரைப்பானேன, கள்வன் அவனை திருடன் திருடான்னா, அப்ப பொருத்தமில்லாத பொய் சொல்றவன்னா. ஏலா பொய்கள் உரைப்பாரே இங்கே போத கண்டீரேன்னு பட்டிமையிருக்கல அந்த பதினாலாவது பத்துல நாச்சியாஜி மொழியே ஆண்டாளே சாதிக்கலையா, அது எப்படிப்பட்ட பொய் வைப்பான்னா, ஏலா பொய்கள் நம்பவே முடியாது யாராலையும், அந்த மாதிரியான பொய்ய சொல்லுவான். இப்போ கிருஷ்ணனை திருநான்னு சொல்லி உரல்ல கட்டி போட்டு அடிச்சா, அதனால அவனுக்கு தாமோதரங்கிறதான அன்பித்தம் ஒரு அன்வர்த்தமான நாமம் உண்டாச்சு. சரி, அது கிடக்கட்டும். இப்போ இந்த புண்ணியனால்னா தர்மமே வடிவு கொண்டவனான எம்பெருமான் இருக்கானே, அவன் பொய் சொல்றானே, அது பொய் ஆகுமா ஆகாதான், அது அப்புறம் இருக்கட்டும். ஆண்டாளே பூமி தேவி நாச்சியாரே சொல்லலையா, ஏலா பொய்களுரைப்பார் இங்கே போத கண்டீரேன்னு. அந்த மாதிரி அவன் பொய் சொன்னாலும் சரி, அது உண்மையே. ஏச வேத விதோ விப்ரா ஏ சாத்யாத்ம விதோ ஜனா ஏதகந்தி மகாத்மானம் கிருஷ்ணம் தர்மம் சனாதனம். கிருஷ்ணன் எதை பண்றானோ அதான் சனாதன தர்மம். இப்போ இத ஒரு உதாரணத்தினாலே நன்னா தெரியும். இந்த அபிமன்யு உபபாண்டவாளெல்லாம் கழுத்தை வெட்டி ராவோட ராவா கொலை பண்ணு, அதை தாங்க ஒண்ணாத அர்ஜுனன தேர்க்காலில் கட்டி இழுத்து வர, திரௌபதி நானே இவனை வாழையால வெட்டுறேன்னு சொல்ல, அந்த வாழை அவன் கையில கொடுத்தா, வேண்டாம் திரௌபதி ஒருத்தனுக்கு அஞ்சு ஆண்டியான் இருக்கு, நானும் இருக்கேன் அவளும் இருக்கா, இன்னுமே குழந்தை பிறக்கிறது கூட எங்களுக்கு வாய்ப்பு இருக்கு, ஆனால் துரோண ஆச்சாரிய பத்தினி இப்படி ஆம்பியானும் போயிட்டான், இன்னும் குழந்தை பிறக்கிறதுக்கே இது இல்லை, அவளுடைய ஒரே புள்ள ஏதோ இந்த அஸ்வத்தாமா, அதனால் அவனையும் வெட்டி விட்டாள்னா கொண்டு விட்டாள்னா அவள் புத்திர சோகம், இல்லை எவ்வளவு வாடுவாங்கிறது இப்போ தான் நினச்சி பார்த்தேன், வாண்டாம் போட்டுடுன்னா. ஆ கிருஷ்ணன் சொன்னா அதெல்லாம் முடியாது, விடெல்லாம் முடியாது, நீ என்ன இவன் இங்கே கொண்டு வா, இவனா என் கையாலேயே அவன் தலையை வெட்டணும்னு சொன்னிவனோ, சரிந்தா வாழ் இதால வெட்டு அப்படின்னு சொல்ற, அது சகாதேவன் எல்லாரும் நீ சொல்லிட்ட பிரதிஜை பண்ணிட்ட செடுத்தான்ற. அப்போ சாஸ்திரம் இங்க சகாதேவனை கூப்பிட்டு அவனை கொல்லவும் விடாது, ஆனா அந்த பொய் சொன்ன பாவம் எனக்கு வரக்கூடாது, என்ன சொல்லுன்னார். இவர் அந்த கொட்டாங்குச்சியில் ஒன்று வாங்கிட்டு போய் அதில் ஒரு அஞ்சாறு துடைய போட்டு பண்ணி கொடுத்தார். இப்படி இந்த ஏலா பொய்கள் உரைப்பானை இங்கே போத கண்டீரேன்னு, அந்த ஏலா பொய்கள் எப்படி இருக்குன்னா, அது ஆண்டாலே சர்டிஃபிகேட் கொடுக்குறாண்டே எனக்கு, வாயை திறந்தாலே பொய்ன்னு. எப்படி அது, நானும் எங்காத்து கண்ணுக்குட்டியும் கண்ணாமூச்சி ஆடினோம், அந்த கண்ணாமூச்சி ஆடினதில் இந்த கண்ணுக்குட்டி ஓடி ஒழிஞ்சு கொடுத்து நான் அந்த கண்ணுக்குட்டியை கண்டுபிடிக்கணும், அந்த கண்ணுக்குட்டி ஒருவேளை உங்காத்து உரியில் இருக்கு மேலே இருக்கிற தயிர் பானைக்குள்ளே ஒழிஞ்சு கொண்டிருக்கோன்னு பார்க்கறதுக்காக தான் இந்த தயிர் பானையில் கையை விட்டு பார்த்தேனே தவிர, இருந்தாலும் உன் பிடிச்சமோ தயிர் வெண்ணெய் எவ்வளவுக்கு வேணும், இவர் குரங்கு கூட திங்களை பாருன்னு அவன் மூஞ்சியில் கொஞ்சம் அடிக்கான், அந்த இவனோட குரங்கு வந்து இந்த குரங்குகிட்டையும் கொஞ்சம் போட்டான். அந்த மாதிரி இந்த ஏலா பொய்கள் உரைப்பானை எங்கேயோ உரிமையில வச்சிருக்கிற அந்த ஷட்டிபானைக்குள்ள அந்த கண்ணூட்டி போய் ஒளிஞ்சுக்க முடியுமா, அப்படி பொருத்தமே இல்லாத பொய் சொல்வான். அதான் ஏலா பொய்கள் உரைப்பானை. மகாபாரதத்திலேயும் புண்ணியனால், அதாவது தர்மமே வடிவுடையவன் சொன்னோம், இந்த கிருஷ்ணன் எத்தனையோ கள்ளத்தனம் பண்ணிருக்கான், பொய்யெல்லாம் சொல்றான், எத்தனையோ பெண்களோட சகவாசம். அப்படி இருந்தாலும் ஏச்ச வேத விதோ விப்ரா ஏச்ச அத்யாத்ம விதோ ஜனாஹ தேவிதந்தி மகாத்மானம் கிருஷ்ணம் தர்மம் சனாதனம். மகாபாரதம் கோஷிக்கிறது, தர்மத்தின் வடிவு கிருஷ்ணன், கிருஷ்ணன் தர்மம் சனாதனம். அப்படின்னா வேற எந்த தெய்வத்துக்கும் இது இல்லை. இது பரபிரம்மம்னா எதுன்னு சொன்னா ரெண்டு சொல்லிட்டு அங்கவாவது, பிரம்மனோ தேவகி புத்திரஹா, பிரம்மன்யோ மதுசூதனஹான்னு ஹைகிரீவனையும் சேர்த்துண்டது பரபிரம்மங்கிற லிஸ்ட்ல. ஆனா இங்கே தர்மம் சனாதனத்துல கிருஷ்ணம் மட்டுமா, கிருஷ்ணம் தர்மம் சனாதனம். இந்த உபபாண்டவாள்லாம் இது பண்ணி அந்த தலைய கொய்து விட்டதுனாலே அந்த அபிமன்யுவ கொலை பண்ணணும்னு இவ கத்தி வச்சுன்னு இருக்கா. இப்போ அவ மனசுல நினைச்சு பார்த்தா இல்லையா, ஆஹா, ஒருத்தருக்கு அஞ்சு ஆண்டையா இருக்கான் நமக்கு, இன்னுமே குழந்தை பிறக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. ஆனா இந்த அஸ்வத்தாமனையும் வெட்டிவிட்டா ஆச்சாரிய பத்தினிக்கு ஆச்சாரியனும் இல்லை, இந்த குழந்தையும் போயாச்சு, இன்னுமே குழந்தை அவளுக்கு பிறக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை, ஏன்னா புருஷன் இல்லை. இப்போ அவளுக்கு என்னை விட மனசு என்ன பாடுபடும், அதனால வேண்டாம் விட்டுடுன்ற அர்ஜுனன்கிட்ட திரௌபதி கிருஷ்ணன் சொல்ற, அதெல்லாம் முடியாது. எப்ப நீ பிரதிஜை பண்ணியோ இவளை அந்த இவனை தேர்க்காலில் பிடிச்சி கட்டின் வா, என் கையால வாழால அவன் தலையை வெட்டணும்னு சொன்னியே, இதை பிடிச்சின்னு வந்திருக்கோம், உன் கையில வாழையும் இருக்கு, இந்த வாழ்னால அவன் தலையை வெட்டுன்றா. அப்போ இவளுக்கு மனசு வரல திரௌபதிக்கு. அங்க சகாதேவனை திரும்பி பார்க்கிறா, என்ன இந்த இக்கட்டில இருந்து காப்பாத்தேன்னு. அதாவது தான் அவனை கொல்லவும் கூடாது, அதே சமயத்துல தான் பண்ணதான பிரதிஜையிலேருந்து மீறக்கூடாது. அப்போ சகாதேவன் ரொம்ப அருமையான ஒரு யோசனையை சொன்னான், ஒரு பிராமணனுக்கு குடுமியும் பூனொலியும் அறுத்துட்டா அவனுக்கு சிரச்சேதம் பண்ணத்துக்கு சமம் அது இல்லையா. நீ என்ன சிரச்சேதம் பண்ணிக்கிறன்னா நம்மளாம் நித்தியம் நம்மளாவே சிரச்சேதம் பண்ணிட்டு இருக்கோம், குடுமியையும் பூனொலியும் எடுத்தே போட்டுறோம். அதனால இந்த சிரச்சேதம் பண்றதுக்கு சமானம் ஒரு பிராமணனுடைய குடுமியை எடுத்துட்டா, அதனால இவன் சிகையை வேட்டிவிடு அப்படின்னா. அவன் சொன்னான், என் உயிரவனாலும் எடு, நான் சம்மதிக்கிறேன், என் சிகையில கை வைக்காதேன்றான் அஸ்வத்தாமா. இப்படி இருந்தவொடனே அவனை அந்த சிகையை அறுத்து விட்டுட்டு சிகாவான இருந்தவனை முண்டனவானா பண்ணி விட்டுட்டு போயிட்டா. அப்போ அவன் கோபத்தோட போய் திரும்பவும் தபஸ் பண்ணி அங்கே ஒரு பிரம்மாஸ்திரத்தை பிரயோகிக்கிறான், அது அந்த உத்தரனுடைய கர்ப்பத்தை வந்து தாக்கிறது. எல்லா போரெல்லாம் முடிஞ்சு சரி நான் துவாரகைக்கு போறேன் அப்படின்னு கிளம்பின்றிருக்கான் கிருஷ்ணன். அப்போ முதல்ல குந்தி நிறுத்தி அவனோட வேணா குந்தி ஸ்துதி கிடைச்சிது. அது முடிஞ்ச உடனே அங்கேருந்து கண்ணீர் நம்பரியமா அறக்க பறக்க ஓடி வர வைத்தப்பட்டு, ஐயோ எனக்கு என்னமோ பண்றதே, கிருஷ்ணா காப்பாத்துன்னு வந்து விழறா. அப்போ அந்த அஸ்வத்தாமனுடைய அஸ்திரத்தினால இந்த உத்தரையினுடைய கர்ப்பத்தில் இருந்த அந்த இது நழுவி கீழே விழுந்தது. அது கறிக்கட்டையா, ஏன்னா எரிஞ்சு போச்சோனோ அஸ்திரத்தினால கறிக்கட்டையா விழுந்தது. அப்போ ஆகாசத்தில் ஒரு அசரீரியும் உண்டாச்சு. யாரொருத்தன் விளையாட்டுக்கு கூட ஒரு பொய் இது வரைக்கும் சொல்லலையோ, மனசால கூட ஒரு பொண்ணை நினைக்காத நைஷ்டிக பிரம்மச்சாரியோ, அப்படிப்பட்டவன் கால் ஸ்பருசம்பட இந்த கறிக்கட்டை குழந்தையாகும். தருமனை பார்த்தார், மாட்டேன்னு விட்டார். எனக்கு எல்லாம் அந்த குவாலிஃபிகேஷன்லாம் எனக்கு இல்லைன்னு வச்சு விட்டார். எல்லாரையும் பார்த்தார், யாருமே முன் வரல. பகவான் ஒரு அடி முன்னால் வந்தார், ஒரு பிரதிஜை பண்ணார். நான் விளையாட்டுக்கு கூட ஒரு பொய் சொல்லவில்லை என்பது உண்மையானால், என்னுடைய மனதால் கூட வேற்றொரு பெண்ணை மதிக்காதவன் நினைக்காதவன் என்பது உண்மையானால், இந்த கறிக்கட்டை குழந்தையாகட்டும்னு தன் காலை வச்ச அது குழந்தையாயிடுத்து. இப்படி எம்பெருமானுடைய நைஷ்டிக பிரம்மச்சரியத்தையும் அவனுடைய பொய் பேசாமையும் பரீட்சித்து வந்ததனாலே அதுக்கு பரீட்சித்துன்னு பேரு. பண்டொரு நாள் முன்பு ராமா அவதார காலத்தில் கூற்றத்தின் வாய் வீழ்ந்த தானாகவே சென்று யமனின் வாயிலே விழுந்த அந்த கும்பகர்ணன் இருக்கானே, நல்ல குடிதண்ணீர்ல ஒரு குளம், அந்த குளத்திலேருந்தான் அந்த ஊருக்கு முழுக்க நல்ல குடிதண்ணீர். அதுல போய் ஒருத்தன் என்ன பண்ணானா, பாறாங்கல்ல கட்டின்னு பொத்துன்னு விழுந்து தற்கொலை பண்ணியிருந்தானா. அந்த மாதிரி நல்ல குடி தண்ணீரை கெட்டு போறதுக்கு இது மாதிரி விட்டில் பூச்சி விளக்குல விழுந்து எப்படி மடியறதோ அந்த மாதிரி தானாகவே யமன் வாயில் போய் விழுந்தானா இந்த கும்பகர்ணன். நீரிலே நெருப்பெழுந்தார் போல் எம்பெருமானின் சீற்றம் அருமைன்னு சாதிக்கிறார் பூர்வாச்சாரி அடைங்க. அதுக்கு ஜலத்தில் நெருப்பு எழுமா, அது சாஸ்திரத்தில் வரும், அதுதான் பாடபாகினின்றார். அது இருக்கட்டும், எப்படியோ எம்பெருமான் சீற்றப்படுவானே அது மிக அருமை. கொடுவினைப்படைகள் வல்லையாயமரற்குடர்கடசுரர்கிடர் செய் கடுவினை நெஞ்சே என்னுடைய முதே கலிவயல் திருப்புளிங்குடியாய் வடிவினையில்லாமலர் மகள் மற்றை நிலமகள் பிடிக்கும் மெல்லடியை கொடுவினையேனும் பிடிக்க நீ ஒரு நாள் கூறல் வருதல் செய்யாயேனர். திருவாய்மொழி 9:50. ஐயன்னா, கும்பகர்ணனும் தோற்று உனக்கே விருந்தில் தான் தந்தானோ. உனக்கும் கும்பகர்ணனுக்கும் போட்டி, யார் அதிக நேரம் தூங்குறான்னு. நீ தூங்குற அளவுக்கு கும்பகர்ணனால தூங்க முடியல, தோத்துட்டான். தோத்த உடனே இப்போ பரசுராமர், அது நிஜமான சிவதனுஷுவே இல்லை, எங்கிட்ட இருக்கிறது தான் நிஜமான பினாகம், இதை முறியினர். அதை எம்பெருமான் வளர்ச்சி இப்போ இதை இழக்க சொல்லணுமா. அந்த மாதிரி தோத்து போன உடனே தன்னுடைய அஸ்திர சஸ்திரங்களெல்லாம் ராமனுக்கு பரசுராமர் கொடுத்தாரோனோ, அந்த மாதிரி தூக்கத்தில் இந்த உள்ள படுத்துட்டு இருக்காளே, அந்த தோழிக்கும் கும்பகர்ணனுக்கும் போட்டி வந்துதான், யாரு அதிக நேரம் தூங்குறாங்க. இந்த கும்பகர்ணனை காட்டணும் அதிக நேரம் தூங்கினாலும் அந்த உள்ள இருக்கிற தோழி. அதனால சரி, தோத்தவா ஜெயிச்சவா இருக்கு, ஏதாவது பரிசு கொடுக்கணுமோ, நான் என்ன கொடுக்கறதுன்னா, உன் தூக்கத்தை கொடுன்னு கேட்டு வாங்கிட்டாளாம் இப்போ. அப்போ இவ தூக்கம் அது ரொம்ப பெருந்தூக்கம், அதில் அவன் தூக்கம் வேற சேர்ந்துது. அதனால பரசுராமன் வில்ல ஸ்ரீராமன் வெற்றி கொண்டு வாங்கினார் போலே, இங்கே கும்பகர்ணனை வெற்றி கொண்டு அவனுடைய தூக்கத்தை நீ வாங்கி கொண்டாயோன்னு கேட்கறா. கும்பகர்ணனும் தோற்று உனக்கே வெறுந்துயில் தான் தந்தானோ. ஆற்றனந்தருடையாய் அழகியதான கண்ணுறக்கத்தை உடையவளே, இவாளோட ஆர்தத்வனி தன் காதுகளிலே கேளாதபடி அந்த தூக்கத்தின் மிகுதி அவளுக்கு இருக்கிறதாம். அருங்கலமே அடைவதற்கு அரிதான ஆபரணங்களை போன்றவளேன்னு சம்போதனம் பண்றார். நமக்கு ஆபரணம் யாரு? ஆச்சாரியாள். அவர்களிலே நாயகக்கல் போன்றவள் நம்முடையவர். அதாவது பாஷ்யக்காரர் இப்போ ஒரு செயின் போட்டுருக்கா, அதுல நடுப்புற ஒரு பதக்கம் டாலர் இருக்கு. அப்போ அதுக்கு மேல கீழேன்னு ரெண்டு வரிசையிலையும் அழணும். அத அழகா சாதிக்கிறார். அமுனா தபனாதிசாயி பூம்னா யதிராஜேன நிபத்த நாயக ஸ்ரீஹி மகதி குரு பந்திஹார யஷ்டிஹி விபுதானாம் ஹிருதயங்கமா விவாதி. பாஷ்யக்காரர் அதாவது முதல்ல எம் பெருமாள் தொடங்கி பெரிய நம்பி அதுக்கப்புறம் சுவாமி பாஷ்யக்காரர் இந்த பக்கம் கிடாம்பி ஆச்சான்னு இப்படி வரிசையா போய் இப்ப நாம இருக்கிற நாம சார்ந்திருக்கிற ஆச்சாரிய பரம்பரை வரைக்கும் இப்படி. அதுதான் மகதி குரு பங்கி ஹாரயஷ்டி என்னார். நாம் செய்த பாக்கியம் நம்மளுடைய ஆச்சாரிய பரம்பரை. அதிலும் அந்த ஆச்சாரிய பரம்பரையிலே நாயக கல்லை போன்றிருப்பவர் நெடுநாயகமாக வீற்றிருப்பவர் இந்த பாஷ்யக்காரர். காட்டுல ரிஷிகள்லாம் சொல்றா, மகதா தபசா ராம மகதா சாபி கர்மணா ராஜ்யாகமசரதேனாசி சபிதோ அமிர்தமிவாரை தேற்றமாய் வந்து திர. தெளிவா வந்து கதவை தர, தடுமாற்றம் இல்லாமல் கதவை வந்து திர, பயப்படாத வந்து திரன்னா படுக்கையில எழுந்தின்றபடியே அந்த கோடவா வெயின்னு வராத, உன்னை திருத்தி கொண்டு வான்னா தாரைய போல வராத, இங்க உனக்கு யாரும் எதுவும் இது பண்ண மாட்டா. ஏன்னா நீ உள்ள தூங்கின்னு இருக்க, அந்த தூக்கத்தினுடைய தடுமாற்றத்தோடையே எங்கேயாவது இடிச்சுக்காத வந்து தரையோன்னு சொல்லலை. அது அந்த கோடவா வெளிஞ்சுண்டு கண்ணில் பிடிச்ச கட்டின்ட்டு மகாகோரமாக அந்த ராமாயணத்தில் சாரை எப்படி வந்து திறந்தாலோ லக்ஷ்மணனுடைய டுங்காரத்தை கேட்டு அந்த மாதிரி வந்து திறக்காத. சா பிரஸ்கலந்தி மதவிஹ்வலாட்சி பிரளம்ப காஞ்சி குணஹேம சூத்ரா சலக்ஷணா லக்ஷ்மண சந்நிதானம் யகாம தாரானமிதாங்கயஷ்டிஹீன். கோபத்தோட லக்ஷ்மணன் போய் அரண்மனை வாசல்ல அந்த வில்ல டுங்காரம் பண்ணி நாதத்தை எழுப்பிட்டு, நாரு இன்னும் வாலி போன குகை மூடாததான் இருக்கு அப்படின்னு சுக்ரீவன்கிட்ட சொல்லு போன்னு ராமன் சொன்னான்னு சொல்றான்ப்பான். அங்கேருந்து ஓடி வரா தார. தார வந்து அந்த லக்ஷ்மணனை லக்ஷ்மணன் திரும்பி நூறான் அவன் நின்ன கோலத்தை பார்த்து. அப்படி அந்த லக்ஷ்மணனுடைய வில்லினுடைய டுங்காரத்துக்கு பயந்து கொண்டு எப்படி ஓடி வந்தாளோ தாரையானவள், அந்த மாதிரி நீ ஓடி வராத. சர்வாலங்கார பூஷிதியா வந்து சதஸ்தியா எல்லாரும் பார்க்கும்படியா வந்து கதவை தரேன்னு சொன்னாளாம். இது அந்யாபதேசத்துல ஒரு விதமான அர்த்தம். சுவாபதேசத்துல இந்த நோற்று சுவர்க்கம் புகுகின்ற அம்மனாய்ங்கிற பாசுரத்தாலே உபாய நிஷ்டரை எழுப்பதுவாக அமைந்த பாசுரம். நோற்று சித்த சாதனமான பரிகிரகம் பண்ணி, சித்த சாதனம் எது பரிகிரகம், அந்த சரணாகதி நாம் பண்றமே அதுதான். நோற்று சரணாகதி பண்ணி ஸ்வர்க்கம் சுகரூபமான பிராபியத்தை, அதாவது இந்த இடத்துல சொர்க்கம்ங்கிறது சாட்சாத் பரமபதத்தையே சொல்றது, ஸ்ரீவைகுண்டத்தையே சொல்றது. புகுகின்ற சென்று அடைகின்ற அல்லது அனுபவிக்கின்ற அம்மனாய் ஹே சுவாமியானவளே, மாற்றமும் தாராரோ வாசல் திரவாதார். இங்க நோற்று சுவர்க்கம் புகுகின்ற அம்மனாய்னா சரணாகதி பண்ணி பரமபதத்தை சென்று அடைந்து அனுபவிக்கின்ற சுவாமியானவளேன்னு அழகும். திருக்குடன் ஆண்டவன் இந்த இடத்துல ஒரு ரசமா சொல்லியாகும். இப்போ ஸ்ரீவைகுண்டத்துல எல்லாரும் இந்த பிரபன்னாள்லாம் பரமபதத்துக்கு போவாளும். அப்போ அந்த திருக்குடந்தையிலேருந்து ஒரு சுவாமி எழுனர்னா அவருக்கு கொஞ்சம் ஸ்பெஷல் மரியாதை கிடைக்குமா? ஏன்னா குடந்தை குடியரும் கோவலர்க்கேன்னு அந்த திவ்ய தேசத்துல எல்லா திவ்ய தேசத்தையும் பாடி முடிச்சாச்சு. இங்க பாடுறதுக்கு பிரசக்தியே இல்லை. இருந்தாலும் அந்த 10-ஆம் 59-ஆம் திருவாயும்படியில அந்த குடந்தை எம்பெருமான எடுத்தாரே அழுவார். எதுக்குன்னா அக்ஷிராதிகதியில போகும்போது கூட அந்த 6-ஆம் ஆழ்வான அவரால் மறக்க முடியலையாம். அவ்வளவு ஆகர்ஷிச்சுட்டான் அந்த 6-ஆம் ஆழ்வான். அந்த மாதிரி இவ நோற்று சுவர் கம்புகின்ற பரமபதத்தை சென்று அடைந்து அனுபவிக்கின்ற ஏ சுவாமியாயிருப்பவளே, மாற்றமும் தாராரோ வாசல் திரவாதார். பகவத் அனுபவ விரோதியான வாசலான அந்த அகங்காரத்தை நீக்கி நாற்றத்துடாய் முடி நாராயணன். வாசனையோடு கூடியதான துளசியை எப்பொழுதும் தலையிலே சூடிக்கொண்டிருப்பவர்கள் ஜீவ வர்க்கங்களோடு தனக்குள்ள சம்பந்தத்தை தன் பெயரிலேயே வைத்துக் கொண்டிருக்கிற அந்த எம்பெருமானை தொழுபவர்கள். என்ன நாராயண, நார பிளஸ் அயன நாராயண. அந்த நாராயணன்னா நரக்கூட்டங்கள் அதிலே இருக்க, அப்ப நரக்கூட்டங்களுக்கு வாசஸ்தனமாக இருப்பிடமாக இருப்பவன் அர்த்தம். நம்மால் கிருஷ்ணானுபவத்திலே மிகுந்த ஊற்றமுடைய நம்மால், அல்லது இந்த நம்மால்ங்கிறது ஒரே பதம், அது ரெண்டா பிரிச்சு விண்டா. நம்மால் நாராயணன் ஆகிற நமது சுவாமி நம்மால். அப்புறம் அது மட்டும் இல்ல, நம்மேலே மயல் உருபவனவன். இப்போ நாம எம்பெருமானை அடையவனும்னு நினைக்கிறத காட்டிலும், ஐயோ இந்த ஜீவாத்மா இப்படி இருக்கேன் இன்னும் வந்து அடையலையே, நான் அவன் நம்மளை பார்த்து நினைக்கிறதுக்கே அது இதை காட்டிலும் 100 பங்கு அதிகம். அதனாலதான் நம்மால் நம்மேல் மாலுருபவன், அதனாலே நம்மால் போற்ற. நாம் பரநியாசம் பண்ணினால், பிரபத்தி பண்ணிண்டா, பரசமர்ப்பணம் பண்ணினோம்னா பறை தரும் அந்த மோட்சத்தை கொடுப்பான். கைங்கரிய விருத்திகள் பகுவிதமா நமக்கு கைகூடும். புண்ணியனால் தர்மமே வடிவெடுத்தவனாய் போற்ற பறை தரும் புண்ணியனால். ஆச்சாரியனை போற்றி அவனை எப்போதும் தன் மனத்தில் வைத்து வளர்க்கும் புண்ணியன் அந்த சிஷ்யன். ஏற்றி மனத்திழல் ஞான விளக்கை இருளனும் மாற்றியவர்க்கு மாயனும் ஓர் கைமாறு காணகில்லான். போற்றி உகப்பதும் புந்தியக் கொள்வதும் பொங்கு புகழ் சாட்சி வளர்ப்பதும் சற்றல்லவோ நாம் முன்னம் பெற்றதற்கேன்னு சுவாமி தேசிகன் ரகசியத்திரை சாற்றில் சாட்சிய மாறி அந்த அஞ்ஞானமாகிற இருட்டை நமக்கு ஒழித்து ஞானம் என்ற பிரகாசத்தை ஏற்றி வச்சானே அந்த ஆச்சாரியனை ஒரு காலம் மறக்கக்கூடாது. அது போற்றப்பறை தரும் புண்ணியனாள் பண்டொரு நாள். அப்போ சிஷ்யனுடைய சரணாகதிக்கு முன்னாலே கூற்றத்தின் வாய் வேண்ட பாபத்தினாலே வருகின்றதான யம பயத்தையும் நரக பீதியையும் அந்த கும்பகர்ணன் தமோ குணம் தோற்றுமக்கேதானோ தோன்றும்படியாக அறிவு அது மயக்குகின்ற பெரும் தூக்கத்தை உனக்கு கொடுத்தானோ ஆற்ற நந்தருடைய. இப்போ யவம் பண்ணிட்டு இருக்கோம், இந்த சத்துவ குணம் இருக்கிற வரைக்கும் அந்த இதுல நன்னா போகும். தமோ குணம் வந்துருச்சுன்னு வச்சுங்க, வாயில பொட்டாயி வரும், அப்புறம் அப்படியே கண்ணு இழுத்துட்டு போகும். நம்ம ஜபம் பண்றதுமோ உக்காண்டிருப்போம், உக்காண்டே தூங்கிட்டு இருப்போம். அதனால அதான் கூற்றத்தின் வாய் வீழ்ந்த கும்பகர்ணன் தோற்று முனக்கே விருந்தியில் தான் தந்தானோ ஆற்றனந்தருடையாய் அருங்கலமேன். சோம்பல் முறிக்கையும் துர்லபமான ஆபரணத்தை போலேன்னா சாஸ்திரங்கள்ல, ஏன்னா அத்தியாகிருஷ்ணமா இருந்ததுன்னு அசையும் பாராட்டுறாள. அதனால ஆற்றனந்தருடையாய் அருங்கலமே, சத்துவகுணம் மேலிட நீ வா அப்படின்னு அழைக்கிறார். நோற்று சுவக்கம் புகுகின்ற அம்மனாய்ங்கிற இந்த பாசுரத்தினாலே பராங்குச தாசாயன மகா அல்லது ஸ்ரீ மகாபூர்ணாயன மகாங்கிற அந்த பாஷ்யக்காரருக்கு அடுத்தபடியாக இருக்கிற பாஷ்யக்காரருக்கு ஆச்சாரியரான அந்த பெரிய நம்பியை சூச்சிப்பீடாக அமைந்தது. தயா நிக்னம் யதீந்திரஸ்ய தேசிகம் பூர்ணமாஸ்ரயே ஏன விஸ்வஸ்ருஜோ விஷ்ணோ அபூரியத மனோரதா. அம்மனாய்னு சொன்னாலோனோ அது குலசேகர ஆழ்வாரே. அந்த நோற்று சுவர்க்கம் புகுகாது என்னன்னா அந்த அடியவரோட கைக்கரியம். இத ராஜாவானாலும் விடாதவர் பண்ணியிருந்தார். அடியார்களுடைய கைங்கரியம் அதுதான் நோற்று சுவர்க்கம் புகுகிறது. அல்லிமாமலர் மங்கைநாதன் அரங்கன்மை அடியார்கள் தம் எல்லையில் அடிமை திறத்தினில் என்றும் மேவனக்குகந்தது. எல்லையில் அடிமை திறத்தினில் என்றும் மேவு மனத்தனாம் கொல்லிக்காவலன் கூடல் நாயகன் கோழிக்கோன் குலசேகரன் சொல்லின் இன் தமிழ் மாலை வல்லவர் தொண்டர் தொண்டர்களாவரேன்னர். அது நோற்று சுவர்க்கம் பூகுன்னது. இவ ரங்கயாத்திரை தினே தினே இந்த ரங்கநாத சேவிக்கணும்னு தின தினம் மூட்டை முடிச்சோட வஞ்சி கிழக்கேன்னு கிளம்புவார். அப்புறம் ஏதோ ராஜீகாரியம் வந்துடும், இப்படியே புகழ்ந்தது. இவர் ஸ்திரீத்துவ பாவனையில இது பண்றார். அல்லி மலர் திருமங்கைகள் வந்தன்மை நயந்து இளவாச்சிமார்கள் எல்லிப்பொழுதினில் ஏமத்தூடி எழுகி உரைத்த உரையதனை கொல்லி நகர்கிரை கூடல் கோமான் குலசேகரன் இன்னிசையில் மேவி சொல்லிய இன் தமிழ் மாலை பத்தும் சொல்ல வல்லார்க்கு இல்லை துன்பந்தானேன்னார். அதாவது இந்த ஸ்ரீத்துவ பாவனையில அந்த பாசுரங்களை பாடுறார். எல்லிமலர் திருமங்கை கேழ்வன் தன்னை நயந்து இளவாச்சிமார்கள் எல்லி பொழுது நிலையம தூடி எழுகி உரைத்த உரையதனைங்கிறது இங்கே இந்த பாசுரத்துக்கு ரொம்ப ஒத்து போறதான இடம், அதுக்காக விஞ்ஞாபனம் பண்ணிட்டேன். அது மட்டும் இல்லை, ஆபரணம் நம்ம தலைக்கு எதுங்கிறது இந்த ஆழ்வார் ரொம்ப ஸ்பஷ்டமா சொல்றார். ஏறடத்ததும் ஏனமாயிலம் கேண்டதும் ஒன்றாமனாய் மாரடத்ததும் மண்ணளந்ததும் சொல்லிப்பாடி வன்னி வன் பொன்னி பேராறு போல் வரும் கண்ண நீர் கொண்டு அரங்கன் கோயில் திருமுற்றம் சேரு செய் தொண்டர் சேவடி செடுஞ்சேரு என் சென்னிக்கு அணிவனீன் நாற்றத்துடாய்முடி நாராயணன் மாலையொற்ற கடல் இழந்தவன் வண்டு கிண்டு நருந்துடாய் மாலையொற்ற வரை பெருந்திருமார்வனை மலர்கண்ணனை மாலையொற்றை எழுந்தாடி பாடி திரிந்து அரங்கனெம்மானுக்கே மாலையொற்றிடும் தொண்டர் வாழ்வுக்கு மாலையொற்றது என் நெஞ்சமே. தில்லை நகர் திருச்சித்திரகூடந்தன்னுள் திரள் விளங்கு மாருதியோடு அமர்ந்த அந்தன்னை எல்லையில் சீர்தயரதன் மகனாய் தோன்றிற்றது முதலா தன்னுலகம் புக்கதேறு கொல்லியலும் படைத்தானே கொற்ற ஒன்வாழ் கோடியர்வான் குலைக்குலசேகரன் சொற்செய்த நல்லியலின் தமிழ் மாலை பத்தும் வல்லார் நலந்திகள் நான் அடிக்கீழ் நண்ணுவாரேன். இந்த திரள் விளங்கு மாருதியோடு அமர்ந்தான் தன்னை எல்லையில் தயரதன் தன் மகனாய்த் தோன்றிற்றது முதலா அப்படின்னாரோனோ, அந்த மாதிரி இங்கேயும் நாம் அந்த ராமனை கிஞ்சித்து இந்த பாசுரத்திலே அனுபவித்தோம். இப்படி நோற்றுச்சுவர்க்கம் என்ற இந்த பாசுரத்திலே குலசேகர ஆழ்வாரை சூச்சகமாக ஸ்ரீ ஆண்டாள் துயிலெழுப்பதாக வைத்துக் கொள்ள வேண்டியதுன்னு பிரார்த்தித்துண்டு அமைகிறேன். சதமகமணி நீலாசாருகல்ஹாரஹஸ்தா ஸ்தனபரணீதாங்கி சாந்திரவாத்சல்ய சிந்து அழகவினிதாபிஸ்வக்பிகாகிருஷ்டநாதா விலசது ஹிருதி கோதா விஷ்ணு சித்தாத்மஜானஹா ஸ்ரீமத்யை விஷ்ணு சித்தார்ய மனோநந்தனஹேதவே நந்தநந்தன சுந்தர்யை கோதாயை நித்யமங்களம்.